பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இன்று நடைபெறவிருக்கும் கொடிகாத்த திருப்பூர் குமரன் என்ற நாடகத்திற்கு இங்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீலஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் சில வினாடிகளில் நாடகம் ஆரம்பமாகும். அன்னை பூமி அந்நிய ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்த காலம், தேசமெங்கும் சுதந்திரத்தனல் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த நேரம். அப்போது அண்ணல் காந்திஜி வெள்ளையர் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து உப்பு சத்தியாகிரகம் செய்ய தண்டி யாத்திரைக்கு புறப்பட்டார். அதற்கு ஆதரவு தெரிவித்து தமிழகமெங்கும் தேசத் தொண்டர்கள் வீறு கொண்டு எழுந்தனர். அப்போது திருப்பூரிலே அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள பொங்கி எழுந்தான் ஒரு சிங்க தமிழர். ஓய்வா வந்து புன்னகையோடு விடுகொடுத்து அனுப்புங்க தாய். மகனி, நாலஞ்சு பிள்ளைகளை பெற்றிருந்தால் நாட்டுக்கு ஒரு மகனை கொடுப்போம் என்று நானும் பூரிப்போடு உன்னை அனுப்பி வைப்பேன். ஆனா எனக்கு இருக்கும் செல்வம் இவ்வொருவன் தானடா. அம்மா, ஒரு மகனை பெற்ற தாங்களே இப்படி கண்ணீர் விட்டால் 40 கோடி மக்களை பெற்றெடுத்த பாரத மாதாவின் கண்களிலே வழியும் கண்ணீரை யாரம்மா துடைப்பது? அவள் கரங்களிலே குட்டியிருக்கும் விலங்கை யாரம்மா உடைப்பது? குமரா, ஊருக்கு போயிருக்கும் மனைவி ராமாய் திரும்பி வந்து என் கணவர் எங்கே என்று கேட்டான். நான் என்னப்பா பதில் சொல்லுவது? அம்மா, தாய் கட்டிய பாலத்தை விட தாய்தான் உயர்ந்தவள், பெற்றெடுத்த தாயை விட பிறந்த பொன்னாடுதான் எனக்கு பெரிது என்று அவளிடம் கூறிவிடுங்கள். என்னம்மா திகைக்கிறீர்கள்? நாளை மலரப்போகும் சுதந்திர இந்தியாவுக்கு உங்கள் மகனும் ஒரு காரணம் என்றால் அது உங்களுக்குத்தானே பெருமை. குமரா, உன் வீரமும் தியாகமும் இந்த நாட்டு விடுதலைக்கு ஒரு வித்தாகட்டும். மரியாதையாக எல்லோரும் கலைந்து செல்லுங்கள். கரையாவிட்டால் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம். உங்கள் சட்டத்தை உடைத்தெறியத்தான் இந்த போராட்டம். தடையில் இப்படி ஊர்வலம் செல்வது குற்றம். தன்மானமற்ற உங்களைப் போன்றவர்கள் இந்த மண்ணிலே பிறந்ததை விடவா குற்றம்? அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அடிபணிந்து நடப்பதுதான் எங்கள் கடமை. பிற நாட்டிலிருந்து பிழைக்க வந்தவர்கள் போடும் பிச்சை காசுக்காக அவர்களுக்கு வெஞ்சாவரம் வீசுபவர்களை இமய முதல் குமரி வரை எங்கள் இந்திய மக்கள் கொதித்தெழுந்து விட்டனர். நாட்டை வேட்டைக்காடாக்கிய நயவஞ்சகர்களை அடித்து விரட்டத்தான் போகிறார்கள். கூடிய சீக்கிரம் கோட்டையிலே எங்கள் மூவண்ண கொடி பத்தொழி வீசி பறக்கத்தான் போகிறது. அப்போது இதே கரங்கள் எங்களுக்கும் வெஞ்சாமரம் வீசத்தான் போகிறது. உன் இளமை பருவத்தை சிலையிலே கழித்து வீணாக்கிக் கொள்ள முடிவு செய்து விட்டாயா? தள்ளாத வயதிலே கையிலே கோரேந்தி தண்டி யாத்திரைக்கு புறப்பட்டிருக்கிறார் அண்ணல் மகாத்மா காந்தி என்றால் இந்த வயதிலே உங்களுக்கு பயந்து வீட்டிலே பதுங்கி கிடக்க நாங்கள் அந்த கோழைகளா? உயிர் மீது ஆசை இருந்தால் எல்லோரும் இந்த இடத்தை விட்டு ஓடிவிடுங்கள். இந்த உடலுக்கு கண்ணிரண்டு கையிரண்டு காலிரண்டை கொடுத்த ஆண்டவன் உயிரை மட்டும் ஒன்றாக படைத்து விட்டானே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் நாங்கள். இந்த உடலுக்கு மட்டும் பல உயிர்கள் இருந்தால் இந்த நாட்டின் விடுதலைக்காக அடுத்தடுத்து கொடுத்துக் கொண்டே இருப்போம். முடியை கீழே எரிந்து விட்டு ஓடப் போகிறீர்களா இல்லை இந்த தடிக்கு இரையாகப் போகிறீர்களா? கொடிபிடித்து கொள்கை முழக்கம் செய்ய வந்த நாங்கள் உங்கள் தடியடித்தா பயந்து விடுவோம். இந்த கொடி சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று வீர கற்றலை செய்த பால கங்காதர சிறகர் பிடித்த கொடி. இந்த கொடி சுதேசி கப்பல் விட்டு சிறையிலே சட்டிழுத்த சம்மல் சிதம்பரனார் பிடித்த கொடி. இந்த கொடி அஞ்சா நெஞ்சம் படைத்த வீரன் வாஜிநாதன் பிடித்த கொடி. இந்த கொடி சுதந்திரமே எனது மூச்சு, இந்த நாட்டு மக்களின் நல்வாழ்வே தன்வாழ்வு என்று நினைக்கும் எங்கள் பெருந்தலைவர் பிடித்த கொடி. உயிரே போயும் இந்த கொடியை விட மாட்டோம். பரத் மாதாக்கு யாரும் அழக்கூட. இந்த கொடியோட நான் சாகுற பாக்கியம் கிடைச்சதே, அதை நினைச்சு சந்தோஷப்படும். நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் வாழ்ந்த நன்னவர்களை மரணம் என்றுமே வென்றதில்லை. அவர் மக்கள் நெஞ்சங்களில் என்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். வந்தே மாதரம்.